மண் என்னே பால் காவடி ஆடி வரா மேல் முருகாவேல் பால் காவடி ஆடி வரா மேல் முருகாவேல் அரணி மலையில் முருகன்னே பால சுப்பிரமணியன் என்னே பால் காவடி ஆடி வரா மேல் முருகாவேல் பழனியிலே காவடி ஆட்டம் இதே வசேனா பதிக்கு வேல் கொண்டாட்டம் வேல் வேல் வேல் முருகா வேல் வேல் வேல் முருகா வேல் வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் சுப்பிரமணியனாய் மோக காவடி ஏந்தி வரா மேல் முருகாவே மோக காவடி ஏந்தி வரா மேல் முருகாவே பழனியில் ஒரு தேவனாய் பால சுப்பிரமணியனாய் மோக காவடி ஏந்தி வரா மேல் முருகாவே மோக காவடி ஏந்தி வரா மேல் முருகாவே சரவணன் பால சூரிய சுந்தரன்